சந்தோஷம் தரும் சவாரி போவோம் செல்லோ செல்லோ, சந்தோஷம் தரும் சவாரி போவோம் செல்லோ செல்லோ, ஜல்தி போவோம் செல்லோ செல்லோ, சந்தோஷம் தரும் சவாரி போவோம் செல்லோ செல்லோ, ஜல்தி போவோம் செல்லோ செல்லோ, அன்பு பொழுதே ஆகும் முன்னே அன்பை காணுவோம், அன்பு பொழுதே ஆகும் முன்னே அன்பை காணுவோம், சந்தோஷம் தரும் சவாரி போவோம் செல்லோ செல்லோ, ஜல்தி போவோம் செல்லோ செல்லோ. ஆசைவதன் வாடும் அதில் ஆவல் வேக நெளிந்தோடும், ஆசைவதன் வாடும் அதில் ஆவல் வேக நெளிந்தோடும், வெளிவாசல் தன்னை நாடும், வெளிவாசல் தன்னை நாடும், மலர் விழிகள் திண்டாடும் அதை நாம் காணலாம், சந்தோஷம் தரும் சவாரி போவோம் செல்லோ செல்லோ, ஜல்தி போவோம் செல்லோ செல்லோ. எழிலார் சிற்பமாக என் எதிரில் நாணி மறைந்திடுவாள், கனிமொழியால் வாவென்றடையாள், கனிமொழியால் வாவென்றடையாள், இருவிழியால் பேசுவாள், விரைவாக போவோம் நாம், சந்தோஷம் தரும் சவாரி போவோம் செல்லோ செல்லோ, ஜல்தி போவோம் செல்லோ செல்லோ, அன்பு பொழுதே ஆகும் முன்னே அன்பை காணுவோம், சந்தோஷம் தரும் சவாரி போவோம் செல்லோ செல்லோ, ஜல்தி போவோம் செல்லோ செல்லோ செல்லோ செல்லோ.